श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत् चित्रं त्वदीयपदपद्मपरागयोगात् योगं विनापि युगपद् विलयं प्रयान्ति विश्वञ्चि निर्जरपते शिरसि प्रजानां वेदस्वहस्तलिखितानि दुरक्षराणि. 45वां पद्यं श्रीदेवनायकपञ्चाशत். 41वां पद्यத்திலிருந்து திருவடி அல்லது அதனுடைய சம்பந்தம் அந்த அனுபவம்தான் பார்த்துட்டு வரோம். 41வது பத்தியத்திலேயே பாஷாண நிர்மித்த தபோதன தர்மதாரன்ற பத்தியத்தில் செம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய துகள்கள், அந்த பராகம் சொல்லக்கூடிய அந்த தூசி, அதனுடைய மகிமையினால் பாஷாணம்னா கல், கல்லிருந்து ஒரு உத்தமையான ஸ்திரீ வந்தான்னு அங்கே பாடினார். அதற்கு பிறகு மறுபடியும் திருவடியினுடைய விரலை பற்றி பாடினார், நகத்தை பற்றி பாடினார். மறுபடியும் திருவடி இருக்கக்கூடிய ரேகைகள், பரமபுருஷனுக்கு லட்சணங்கள் உண்டு, அவன் திருவடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்னு சாதித்தார். ரேகான்னு சொன்னால் லைன், லேகா ரேகா உண்டு, ரல அபேதம் சொல்கிறத வழக்கம் உண்டு, ரலையோகோ அபேதம் சொல்வார். அப்போ அந்த திருவடியில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் இருக்கணும், அந்த ரேகைகளை தம்முடைய முடியில் சாற்றிக்கொள்ள வேண்டும்னு மௌலி விபூஷணம் நக 44வது பத்தியத்தை சாதித்தார். மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம் நக, அப்படிப்பட்ட திருவடியானது அலங்கரிக்கப்பட்ட திருவடி, எப்படி வஜ்ர த்வஜ அங்குஷ இத்தியாதிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருவடியானது எம்முடைய முடியை தலையை அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சாதித்தார். இந்த பத்தியத்தினுடைய தீம் என்னன்னு பொதுவாக நம்ம வழக்கத்தில் தலையெழுத்துன்னு சொல்கிற வழக்கம் உண்டு, தலையெழுத்து எல்லாம் தலையெழுத்து. அந்த தலையெழுத்துக்கு இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுறதுண்டு. பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, சிருஷ்டிக்கும் போதே ஒரு ஒரு ஜீவனுடைய தலையில் கிடுகிடுன்னு டைம் இல்லையா, அவருக்கு கடகடன்னு என்ன நடக்க போகுதுன்னு வாழ்க்கையில்னு எழுதிடுறாராம். அதை ஹாசியமாக சொல்லுவா, ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவருக்கு டைம் இல்லையா, அதில் கிறுக்கி வச்சிருக்கார் டாக்டருக்கு எழுத்து மாதிரி. அந்த எழுத்துக்களை மாற்ற முடியாதுன்னும் அதனால தான் தலையெழுத்துன்னு சொல்கிற கன்வென்ஷன் இருக்குது. எல்லாம் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொன்னால் பிரம்மா அன்னைக்கு எழுதின மாதிரி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சுக துக்கங்கள்லாம் நடந்துட்டு வருதுன்னு ஒரு ஐதிஹியம். இப்போ எம்பெருமானுடைய திருவடியிலேயும் ரேகைகள் இருக்குது, நம்ம தலையிலேயும் ரேகைகள் இருக்குது. ஒன்று ஒரு ரேகை இன்னொரு ரேகையை அழிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், இல்லை மாற்றுறதுன்னு வச்சுக்கலாம், அல்லது எம்பெருமானுடைய திருவடியில் தூசி ரஜஸ்ன்னு சொல்கிற வழக்கம் உண்டு, அதான் ராகம் பராகம்னு பெயர்த்துக்கு. அந்த தூசியானது நம்ம தலை மேலே அவனோட திருவடியை நம்ம தாங்கிக்க அந்த தூசியானது நம்ம தலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் மாற்றும்னு இன்னொரு ஒரு கற்பனை. பட் தூசியிலேருந்து வந்தாதானே தூசியானது மாற்ற முடியும். எப்படி நம்மளுடைய எழுத்து தூசியிலேருந்து வந்ததுன்னா, அதுக்கு கோபாலாச்சார் அவருடைய ஏகாந்தத்தை சாதிக்கிறார். பிரம்மா உண்டானது எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து, அதை முன்னாடி பார்த்தோம். அந்த நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ் தான் பிரம்மா உண்டானதுக்கு காரணம். அப்போ பிரம்மாவே அந்த ரஜஸ்லேருந்து உண்டானார். அப்போ அவரே ரஜோ காரியம்தான், அப்போ அவரோட காரியத்துக்கும் ரஜஸ் சம்பந்தம் உண்டு. அதனால் ஒரு ரஜஸில் பரம்பரையாக காரியமாக இருக்கக்கூடிய தலையெழுத்து இந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய துகள் அல்லது அந்த பராகம்னு சொல்லக்கூடிய அது பட்டு நம்ம தலையெழுத்தானது மாறி விடுகின்றதுன்னு அழகாக அல்லது அது நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு அழிவு ஏற்படுறதுன்னு என்ன ஒரு ஆச்சரியம்னு சாதிக்கிறார். இதில் இன்னொரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார். விதி ஸ்ருதியில் சொல்கிறதுன்னு சொன்னால், பக்தி யோகம் பண்ணச்சு, அதாவது யோகம் அஷ்டாங்க யோகத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு அனுசந்தானம் பண்ணச்சு, ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு எவன் ஒருத்தன் அதை அனுசந்தானம் பண்ணுறானோ அவனுக்கு பூர்வ பர எல்லா கர்மாவெல்லாம் ஒரு விஸ்லேஷத்தடை, அதாவது நாசத்தடைகிறது. அதாவது அப்போ தான் அந்த யோகம் பழிச்சாதான் அவனுடைய தலைகீழ் தனது மாறுறது, மாற்றத்தை அடைகிறது, அவனுடைய பாப்பங்கள்லாம் போகுதுன்னு சுற்றி சொல்கிறது. இங்கே சுவாமி அழகாக சாதிக்கிறார், அப்படிப்பட்ட யோகத்தை ஒருத்தன் பண்ணலைனா கூட எம்பெருமானுடைய திருவடியினுடைய யோகம், அந்த துகளுடைய யோகம் ஏற்பட்டாலே அவனுக்கு அந்த மாற்றங்கள்லாம், அதாவது அவனுடைய தலையை எழுத்தானது சீரமைக்கப்படும், அல்லது சீராக இல்லைன்னா அவைகள்லேருந்து அழிவை அடையும்னு அழகாக சாதிக்கிறார். அந்த யோகம் இல்லாட்டி கூட இந்த யோகம் இருந்தால் போகும் எதுன்னு கேட்டால், துதிய பதபத்ம பராக யோகம்னு அழகாக சாதிக்கிறார். நிருஜரபதே, நிருஜரபதேனா முன்னாடி பார்த்தோம், நிருஜரால்னா தேவர்களுக்கு இன்னொரு பெயர். நிருஜரபதேன்னு சொன்னால் தேவபதே, தேவநாயக்கா, தேவநாயக்கனே. பிரயாந்தி இதுதான் கிரியாபதம். யா பிராப்பனேன்னு தாத்து, பிரயாந்தின்னு பிரயாந்தின்னு சொன்னால் அடைகின்றன அர்த்தம். யா பிராப்பனேன்னு தாத்து, யாதி அப்படி போகுது, யாத்தகா யாந்தின்னு. பிரா உபசர்க்கம், பிரயாந்தி நன்றாக அடைகின்றன. எதுன்னு கேட்டால், எதை அடைகின்றனன்னு கேட்டால், விலயம். விலயம்னு சொன்னால் லயம்னு சொன்னால் அழிவுன்னு அர்த்தம். அப்போ விலயத்தை, அழிவை அடைகின்றன. எவைகள்னு சொன்னால் துரக்ஷராணி, ஏன்னா பிரயாந்தின்றது பன்மை, லட்ல காலத்தில் பகுவச்சனம் அது. அப்போ துரக்ஷராணி பிரயாந்தி, துர் அப்படின்ற உபசர்க்கமானது கெட்டன்ற அர்த்தத்தில் உபயோகப்படும், கேடுகளை விளைவிக்கும். அப்படிப்பட்ட அக்ஷராணின்னு சொன்னால் எழுத்துக்கள். இதில் சுவாரஸ்யம் இருக்குது, அக்ஷரம்னு சொன்னால் அழிவில்லாதது. அப்படி இருந்தால் கூட, ஏன்னா பெருமாளுடைய ஒரு இன்டர்மென்ஷன் இல்லைனா அவைகள் அழிவில்லாமல் இருந்துட்டுருக்கு, அதனால் அவைகளுக்கு அக்ஷரத்துவம் சித்திக்கும். அப்படிப்பட்ட கேடுகளை விளைவிக்கும் அந்த எழுத்துக்கள் இருக்கு, அவைகள் விலயம் யாந்தி, பிரயாந்தி. அதற்கு மேலே இதுக்கு அப்ஜெக்டிவ் அட்வர்ப். இப்போ எப்படிப்பட்ட துரக்ஷராணிக்கு சொல்கிறார், பிரஜானாம் சிரசி. பிரஜானாம்னு சொன்னால் நம்ம தான், படைக்கப்பட்டவர்கள் தான் பிரஜா. பிரஜானாம்னு ஷஷ்டி பகுவச்சனம், அவர்களுக்கு அல்லது அவர்களுடைய ஜனங்களுடைய. சிரசின்னு சொன்னால் தலையில், சிரஸ் சப்தம் நபும்சகலிங்கம், சிரஹ சிரசி ஷிராம்சி, சிரசின்னு சப்தமி ஏகவச்சனம், சிரசி தலையில். வேதாக, வேதான்னு சொன்னால் அதாவது வேதாகான்னு போகும் இது, இது வேதஸ்ன்னு சப்தம், இது வேதஸ்ன்னு சப்தம். மூன்றாவது அதாவது தா போட்டால் வேதம், தா போட்டால் பிரம்மாவை குறிக்கிறது, ஆனால் அந்த சப்தமானது வேதாகான்னு போகும். அது ஒரு ஒரு யூனிக் சப்தம் அது. இப்போ இந்த இடத்துல வேதஸ்ன்னு ஏன் இருக்குன்னா, இது சமாசத்தை அடையச்சு அது வேதாகான்னு வராது, அந்த வேதஸ்ன்னு பிராத்திபதிகம்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ் வேர்டு சேர்ந்துடும். அப்போ வேதஸ் ஸ்வஹஸ்த லிக்கிதானின்றது ஒரே பதம், அதாவது பிரம்மா தன்னுடைய கையாலேயே எழுதப்பட்ட, லிக்கிதான்னு சொன்னால் எழுதப்பட்ட, பிரம்மா தன் கையால் எழுதப்பட்ட இவைகள் துரக்ஷராணிக்கு விசேஷனம். அதனால் வேத ஸ்வஹஸ்த லிக்கிதானின்னு சொன்னால் ஸ்வான்ஸ்னா தன்னுடைய, பிரம்மா தன்னுடைய கையாலேயே எழுதின. விஸ்வஞ்சி துரக்ஷராணி இன்னொரு ஒரு விசேஷம் போட்டிருந்தார். விஸ்வஞ்சி, விஸ்வச்சுன்னு சப்தம் அது, அது நபும்சகலிங்க சப்தம். அதனுடைய பகுவச்சனம் பிரதம பக்தி பகுவச்சனம் வந்து துஷ்வன், விஸ்வஞ்சி. விஸ்வஞ்சின்னு சொன்னால் அனைத்து இடங்களுக்கும் செல்லக்கூடிய, அது கோபாலாச்சாரன்னு அழகாக சாதிக்கிறார். பிரம்மாவே டிம்ப, டிம்பகான குழந்தை தான், குழந்தைக்கு எழுத சொன்னால் பொதுவாக எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கும். அது மாதிரி பிரம்மா அந்த பண்ண அவசரத்தில் கோணாமான்னு எழுதுகிறாராம். அப்போ தலைமுழுக்க பரவி இருக்கான் அந்த எழுத்து அப்படின்னு சாதிக்கிறார். விஸ்வஞ்சி துரக்ஷராணி, அப்படி எங்கும் பரவியுள்ள, சுற்றும் பரவியுள்ள அந்த நமக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்கே, அவைகள் யுகபத்து விலயம் பிரயாந்தி. யுகபத்துன்னு சொன்னால் சைமல்டேனியஸ், அதாவது அதே சமயத்தில், அதே சமயத்தில் அர்த்தம். எந்த சமயத்தில்? துவதிய பதபத்ம பராக யோகாத்து, துவதியன்னு சொன்னால் பார்த்தம், துவதினா உன்னுடைய, பதபத்ம, பதம்னா திருவடி, பத்மனா தாமரை, திருவடி தாமரை தானே, அந்த திருவடி தாமரையுடைய பராக, பராகனா போலன் டஸ்ன்னு சொல்லுவாள், தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தூசி, அந்த துகள். யோகாத்திர அந்த இடத்துல சேர்க்கை. அப்ப அந்த துகள்களுடைய சேர்க்கையினால் சேர்க்கை ஏற்பட்டதும் தாமதம், அதுதான் தசிய தாவதேவ சிரம் சுத்தி சொல்றது. அது மாதிரி அந்த தலையில பட வேண்டியதுதான். அந்த பட்ட சமயத்திலேயே அந்த துரக்ஷராணி விலயம் பிரயாந்தின்னு அழகா சாதிக்கிறார். இதுக்கு இன்னொரு ஒரு விசேஷம் போட்டிருந்தார், யோகம் வினாபி. அதாவது யோகம் வினாபி, வினான்றது இல்லைன்ற அர்த்தத்தை குறிக்கும், வினா. அதுக்கு தித்தியா வரும், திருத்தியா வரும். இந்த இடத்துல தித்தியா போட்டிருக்கார், தித்தியா பக்தி யோகம் வினாபி. அப்படின்னா அஷ்டாங்க யோகத்துடைய துணை இல்லாமலேயே பக்தி யோகாதிகள்லாம் இல்லாட்டி கூட எம்பெருமானுடைய திருவடியை நம்ம பற்ற சரணாகதி பண்ண அவன் திருவடியக்கூடிய துகள் நம்ம தலைமையது பட வேண்டியதுதான். அதுக்கு காலதாமதம் பட்ட உடனே துரக்ஷரங்கள்லாம், பிரம்மா எழுதின துரக்ஷரங்கள்லாம் அழிஞ்சு போகுதுன்னு நம்ம தலைவியத்தை மாறி போயிடுறதுன்னு அழகா இது குரு அப்படிப்பட்ட ஒரு அழகா சாதிக்கிறார். ஒரு தான் அமைத்த பதம்னா நிருஜரபதே பிரஜானாம் சிரசி வேத ஸ்வஹஸ்த லிக்கிதானி விஷ்பஞ்சி துரக்ஷராணி யோகம் வினாபி த்வதீய பதபத்ம பராக யோகாத்து யுகபது விலயம் பிரயாந்தி. கடைசியில சித்திரம், சித்திரம்னா அஹோ ஆச்சரியம் அர்த்தம். சித்திரம் ஏத்தத்து அஸ்தி, அதாவது ஏத்தத்து சித்திரம் அஸ்தினா நம்ம அதை அதுக்கு அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். சித்திரம்னா ஆச்சரியம், அதான் அந்த பத்தியத்துக்கு முதல் பதமா போட்டிருந்தார். ஆச்சரியத்தை முதல்ல வெளிப்படுத்துறார் சித்திரம்னு. நிர்ஜரபதே தேவநாயகனே பிரஜானாம் சிரசி ஜனங்களுடைய சிரசில தலையில வேத ஸ்வஹஸ்த லிக்கிதானி பிரமனால் அவனுடைய கையாலேயே எழுதப்பட்ட அவனுடைய அஸ்தாட்சரம் அதெல்லாம் எழுதப்பட்டு விஸ்வஞ்சி துரக்ஷராணி அனைத்து சிரசிலேயே அங்கங்க முழுக்க பரவி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அந்த எழுத்துக்கள் யோகம் வினாபி அஷ்டாங்க யோகத்தினுடைய மகிமை இல்லாமலேயே தொதிய பதமத்ம பராக யோகாத்து உன்னுடைய திருவடி தாமரனுடைய துகள் இருக்கு அதனுடைய சேர்க்கையினாலேயே அந்த துகள்களுடைய சேர்க்கை ஏற்பட்ட யுகபத்து அதே சமயத்திலேயே விலையும் பிரயாந்தி அழிவை அடைகின்றன. அஹோ ஆச்சரியம் ஏத்தது, அஹோ சித்திரம் ஏத்ததுன்னு அழகா சாதிக்கிறது இந்த 45வது பத்தியத்துல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.